ரஜாதி ரஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மாய ஜாலம் என்ன மையல் கொண்டு நீயும் நாடும் ஆட்டம் போடவா ஜாலமென்ன மயில் கொண்டு நீயும் நாளும் ஆட்டம் போடவா